ಸೇವಾಕೃತಿಪರ್ಯಂತಾ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நாம் ஆறாவது அங்கத்தின் இறுதி பாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அங்கத்தில் தியானம் செய்வதற்கு ஏற்ற இடங்களை தேடி விவேகனும் அவருடைய சாரதியான தக்கரும் தேரில் ஏறி எல்லா இடங்களையும் வடக்கிலிருந்து, அதாவது ஹிமவத் பர்வத்திற்கும் மேலே ஆரம்பித்து மைனாக பர்வத்திலிருந்து மேலேந்து ஆரம்பித்து எல்லா இடங்களும் சுற்றி இறுதியாக திருவேங்கட மலையில் வரைக்கிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய விசேஷங்களையும் சில இடங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் வெளிப்படுத்தினார்கள். இவ்வளவு தூரம் போயாச்சு. எல்லா இடத்திலையும் போன பிறகும் இந்த இடம்தான் தியானம் செய்ய ஏற்ற இடம் என்கிற ஒரு நியத்தி, ஒரு தீர்மானம் ஏற்படல. அவர்களே சொல்லுகிறார்கள், ஸ்ரீரங்கம் பிரபாஜதகா கரிகிரி திருஷ்டானி தேவத்வயான்னு சொல்லி கடைசி பட்சம் திரவிடேஷு பூரிஷகன் கலோ கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாகாம் கலோ கலிகாலம் வந்துடுத்து என்று எல்லாரும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலிகாலத்திலையும் கூட நாராயண பாராயணாக பவிஷ்யந்தி, அந்த எம்பெருமானையே தியானம் செய்பவர்களும் அவதாரம் பண்ண போகிறார்கள் என்று ஏற்கனவே புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. கொச்சித் கொச்சின் மகாபாகாக திரவிடேஷு போதிசகாந்த, எம்பெருமானையே தியானம் பண்ணுபவர்கள் அவர்கள்லாம் மகான்கள், அப்பேற்பட்ட மகான்கள். கொச்சித் கொச்சித் அங்கங்க சில சில இடங்கள்ல இருப்பா. திரமிடேஷு பூரிசகா திரமிட தேசத்துல அதிகமாக இருப்பார்கள்னு சொல்லி அந்த காலத்திலேயே புராணத்திலேயே மகர்ஷிகள்லாம் அறிவிட்டு சென்றிருந்தார்கள். இப்ப இதனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, திரமிட தேசம் தவிர மீதி தேசங்கள்லையும் எம்பெருமானையே தியானம் பண்ணுகின்ற மகான்கள் அவதரிப்பார்கள். ஆனால் மிகையாக இருக்காது, நிறைய பேர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஆனா இந்த கலியுகத்துல திரமிட தேசத்துல மாத்திரம் வாஸ்தவமாகவே நிறைய பேர் ஆழ்வார்கள் எல்லாம் மனசுல நினைச்சிருந்து திரமிடேஷ பூரிசகான்னு சொல்லி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ராமணாச்சாரியர் நாதமுனிகள் எம்பெருமானார் போன்ற மகான்கள்லாம் அவதரிக்கக்கூடிய ஸ்தலங்கள் திரவிட தேசத்தில் இருக்கிறதுனால திரமிடேஷு பூரிசகா என்று ஏற்கனவே மகர்ஷிகள் அறுதியிட்டு சென்றார்கள். அப்பேற்பட்ட ரீதியில பூமி முட்டு சுத்தியாச்சு, எந்த இடத்துல தியானம் பண்ணணும்னுட்டு. அது மாத்திரம் இல்ல, இந்த திரமிட தேசத்திலையும் பல இடங்கள்ல பார்த்துட்டேன். திரமிட தேசத்துல பார்த்தோம்னா அந்த ஆழ்வார் திருநகரி, அதாவது நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இருந்துருக்கிற ஆழ்வார் திருநகரிலிருந்து ஆரம்பிச்சு அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை முதலிய இடங்கள்லாம் இது பண்ணி பெரியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் எல்லாம் போய் ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறமா சத்யவிரத கஷேத்திரம்னு பிரசித்தமாக இருந்த இந்த காஞ்சி கஷேத்திரம் மற்றும் திருவேங்கடம் எல்லாவற்றையும் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் பராமர்சம் பண்ணிட்டேன். ஒரே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, இந்த ஸ்ரீரங்கம் சத்யவிரத கஷேத்திரம் அது தவிர திருவேங்கடம் இந்த மூணு கஷேத்திரத்துக்கும் தோஷமே சொல்லலை. பாப்ப இன்னொரு இடம் இருக்கா பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரிதான் சொல்லிட்டு போனே தவிர மீதி இடங்கள்லாம் சொல்லச்சு ஏதோ ஒரு தோஷத்தை சொல்லி அந்த இடம் தவிர்க்க வேண்டிய இடம் என்பதை சொன்னார். இந்த மூணு இடங்களுக்கு மாத்திரம் தோஷமே சொல்லல, அதனுடைய மகாத்மம். அதனால சிரங்கத்துக்கு இருக்கிற ஏற்றம் எல்லாருக்கும் தெரியும். சத்யவிரத கஷேத்திரம்னு பேரு, நாம பகவத் விஷயத்துல நாம எதனா நினைச்சோமானாக்க அந்த விரதம் சத்தியமாக ஆகக்கூடியதாக இருந்திருக்கிற க்ஷேத்திரம் இது சத்தியவிரத க்ஷேத்திரம். ஆகையால இது இதுல ஒண்ணும் அந்த விரதம் சத்தியமாக ஆகக்கூடியது எப்பெருமான் இங்கு இருந்து நாம் ஏதானா நல்ல காரியங்களை அனுஷ்டிச்சோமானாக்க அந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் பன்மடங்கு அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தினால நமக்கு அந்த பலன்றது பன்மடங்காக வரும் என்றெல்லாம் சொல்லிருக்கு. ஆகையால இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தை தூஷணம் பண்ணல. சரி, இன்னும் இடம் வேற என்ன இடம் இருக்குன்னு சொல்லி சொல்ற, இதோ இந்த இடத்துல திருவேங்கடமலை இருந்துருக்குன்னு கடைசியாக திருவேங்கடமலையே சொன்னார். அந்த திருவேங்கடமலைக்கு உண்டான ஏற்றத்தையும் சொல்லி சொன்னார். வேங்கடம்ன்ற பெயரே போறும், எல்லா பாபங்களும் போயிடும் என்பதாக சொன்னார். ஆகையில இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது, மூலபூதமாக இருந்திருக்கிறது. ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை தான் வந்து பிரமாணமாக எடுக்கிறார். உன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் மண்ணு ஞாலமளந்துகிறான் பரம் சென்னுசே திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பினை ஓய்மே என்னுகிறார். திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பினை ஓய்மே, திருவேங்கடத்துல போய் அங்க இருக்கிற பெருமாளை சேவிச்சு சீனிவாசனை சேவிச்ச பிற்பாடுதான் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. அந்த திருவேங்கட மாமலை இருக்க மிகச்சிறந்ததாக மிகவும் பெருமை பெற்றதாக இருந்திருக்கிற இந்த திருவேங்கடம் மலையே நாம தொழுதோம்னாலே போறோம், அதுவே நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கெடுச்சிடும் என்பதாக சொல்லுகிறார். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெப்பு தின்னமது வீடென்ன திகழும் வெப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு என்பது சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. இதே சானவிசேட அதிகாரத்துல ரகசத்திரிகாரத்துல கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு, அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் இதோ இங்குதான் இருந்துருக்கு, இங்கதான் சீனிவாசனுடைய சாநித்தியம் இருந்துருக்கு, நீங்க எல்லாரும் வாங்கோ வாங்கோன்னு சொல்ற மாதிரி அந்த பெருமாளுடைய திருவடியை காண்பிக்கின்றதாக இருந்திருக்கிற வெப்பு, வெப்புன்னு மலைன்னு அர்த்தம். கடுவினையர் இருவினையும் கடியும் வெப்புன்னு புண்ணியம் பாப்பும் இரண்டையுமே போக்கெடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மலை அதான் விசேஷம். ஐயோ புண்ணியம் எல்லாம் போயிட்டு எல்லாரும் ஊர் ஊரா போறதெல்லாம் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக தானே போறோம் நம்போ, அது புண்ணியமும் போயிட்டு பாப்பும் போறது எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு விஷயம். புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்து நாம எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கச்சு, இருவினையும் கடையும் வெப்புன்னு சொல்லச்சு புண்ணியமும் போயிடும்னு சொல்றீங்களே, இது எப்படி போகும்னு அடுத்த அது போயிட்டுனா என்ன பண்றதுன்ற சம்சயம் நமக்கு வரும். இங்க ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம், புண்ணியம் பாப்பம்னு கேட்டகரைஸ் பண்றது எதை கொண்டு கேட்டகரைஸ் பண்றோன்றதுதான் பாப்பம். இப்ப பாப்பம்ன்றது நாம விரும்பாத பலன்களை கொடுக்கக்கூடிய செயலாக கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த காரியத்துக்கு பாப்ப காரியம்னு பேரு. நாம விரும்பாத செயலை நாம விரும்புகிற பலத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருந்ததுன்னாக்க அது புண்ணிய காரியம்னு சொல்லி சொல்றோம். இப்ப நம்மளுடைய விருப்பத்தை கொண்டுதான் பாப்பமா புண்ணியமான்ற, அதாவது நாம செய்யற செயல் இது பாப்ப காரியமா அல்லது புண்ணிய காரியமான்ற ஒரு தீர்மானமே வரக்கூடியது. இதுதான் நம்மளுடைய விருப்பத்துல. இப்ப நம்ம இந்த லோகத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், இந்த லோகத்துல இருக்கச்சு நமக்கு விருப்பம்ன்றது என்னவா இருக்கும்னாக்க, இங்க இருக்கச்சு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா யுவாச்சா சாது யுவா ஜாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தத்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ஏகோ மனுஷ ஆனந்த. ஒரு மனுஷானந்தன்றது என்னன்றத சொல்லி சொல்ற, நல்ல யுவாவாக இருந்திருக்கணும், நல்ல திருடமான ஒரு ஒரு உடல் கட்டோடு இருக்கணும் யுவா சாத்து அப்படின்றது. யுவா அந்த நல்ல படிப்பாளியாகவும் இருக்கணும், வெறும் மத்துக்கு உடம்பெல்லாம் மாத்திரம் வளர்த்து இருந்தா போறாது, நல்ல படிப்பாளியாக நல்ல ஞானத்தோடையும் இருக்கணும், இது ரெண்டும் இருக்கணும். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவி தஸ்ய பூர்ணா ஸ்யாதி. இது பலிஷ்டான உடல் அளவிலே பலம் பொருந்தியவனாக இருந்தா மாத்திரம் போறாது, மனதளவிலையும் பலம் பொருந்தியவனாக இருந்திருக்கணும் என்றெல்லாம் வேதம் சொல்றது. நல்ல மனசுல உறுதியோட நல்ல படிப்பாளியாகவும் உடல்ல நல்ல கட்டமைப்போடையும் நல்ல அழகோடையும் இருந்துட்டு கொண்டு இது மாத்திரம் இருந்தா போருமா? தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவி தஸ்ய பூர்ணா சாத். இப்படி இருக்கிறவனுக்கு இந்த லோகத்துல இருக்கிற பிருத்திவியில இருக்கிற மொத்த தனங்களும் அவனுடையதாக இருந்ததுனாக்க அப்ப சேகோ மனுஷ ஆனந்த, அதுதான் ஒரு மனுஷானந்தம் என்பதாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. இப்படி ஒரு சந்தோஷம், இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நமக்கு எப்ப வரும்? நாம மனுஷானந்தத்தை எப்ப பெற முடியும்னாக்க, நாம ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணுவோம்னாக்க மனுஷானந்தத்தை பெற முடியும். இதுக்காக பல பேருக்கு தானம் பண்றது, பல பேருக்கு நல்லதை செய்யறது, யாருக்கும் கெடுதிய மனதளவிலும் எண்ணாமல் இருந்துட்டு இருக்கிறது. தீர்த்த ஸ்நானம், கங்கை, யமுனை, கோதாவரி போன்ற தீர்த்தங்கள்ல சேத்து எல்லாம் ஸ்நானம் பண்றது. இப்படிப்பட்ட செயல்களை நாம செய்தோமானால் அப்போ நமக்கு இந்த மனுஷானந்தமாக இருக்கக்கூடிய பணம், செல்வம், புத்திராபிவிருத்தி இப்படி எல்லா விதமான ஸ்ரேயஸும், இந்த ஐகிகமான ஸ்ரேயஸுக்கள் எல்லாம் வரும். இப்ப இதெல்லாம் தான் இந்த லோகத்துல இருக்கச்சே நாம இதைதான் விரும்புறோம். ஆகையால இந்த விரும்புறத அழிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் புண்ணிய காரியம் என்று சொல்றோம். இந்த லோகத்துல விரும்பாதது என்னன்னா பசி, பட்டினி, மூப்பு இதெல்லாம் தானே இதுக்கு நம்ம விரும்பாததாக இருந்துட்டு இருக்கிறது. இப்ப இந்த அதே மாதிரி நோய் இதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்றது விரும்பாததாக இருக்கு. நாம விரும்பாததை கொடுக்கக்கூடிய செயல் இருக்க, இது நம்மளுடைய பாப்ப காரியங்கள். ஆகையால இந்த பாப்ப காரியங்கள்னாலதான் நமக்கு பசி வர்றது, அன்னம் கிடைக்காத போயிடுறது, அதே மாதிரி நோய்கள்லாம் வருகின்றன. அது மாதிரி பல விஷயங்கள் நாம நினைக்கிறது விரும்பாதவையெல்லாம் நம்மள்ட வந்து சேர்றது. இப்ப இதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது பாப்ப காரியங்கள். இதை இன்னும் கொஞ்சம் ஜெனரலைஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு அடுத்தது இந்த பாப காரியங்கள்ன்றது எதை சொல்றது அப்படின்னாக்க, நாம விரும்புற வஸ்துக்களை அடைவதற்கு தடங்களாக இருக்கின்றவை எல்லாம் பாப காரியங்களுடைய ஒரு பலம். அடுத்ததாக சொல்லணும், அப்போ என்னாகும், நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் சந்தோஷம். இந்த ஐகமான லோகத்துல பல சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அனுபவங்களுக்கு தடங்களாக இருக்கின்றவை எல்லாமே பாப்ப காரியங்கள் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்போ பாப்பத்தினுடைய ஒரு செயல், இப்ப நாம பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கோம், எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஆனா படிப்பாளியாக இருந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டுடுத்துனாக்க எதையுமே அனுபவிக்க முடியாத போயிடுறது. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு நாம செய்த ஒரு வினை, அந்த வினையே பாப்பம் என்று சொல்லப்படுகிறதுன்னு. அந்த மாதிரி நாம விரும்புற ஒரு விஷயத்த அனுபவிப்பதற்கு தடங்களாக இருக்கிறது புண்ணியமா இருந்தாலும் கூட அதுவும் பாப்பத்துல தான் சேர்த்துக்கணும். எது பார்க்கணும்னாக்க, நாம பெருமாளை அடையணும்னு நினைக்கிறோம், சீவை குஞ்சத்துல போய் எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாபத்தோஜிதமான கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்னு நினைக்கிறோம். நாம அப்படி நினைக்கிறவர்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் அது பாப்பம்தான். இப்ப எனக்கு நல்ல ஒரு நிலையில இந்த ஐகமான பலன்களை அனுபவிக்கும்படியான ஒரு நிலையில எனக்கு புண்ணிய கர்மாக்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, அது ஆரம்பிச்சு நான் நடந்துட்டு இருந்தேன்னா கூட அப்ப அது என்ன பண்ணோம்னாக்க, இந்த லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துல போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணத்தையே ஏற்படுத்தாத போயிடும். ஆகையால அந்த சீவை குற்றத்தை போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தடங்களாக இருக்கிறது புண்ணிய கர்மாவும் தான். ஆகையால அந்த புண்ணிய கர்மாவும் கழிக்க வேண்டியது தான். கர்மா போனாதான் பிரகிருதி சம்பந்தம் விடும். பிரகிருதி சம்பந்தம் போச்சுன்னாதான் சீவை குண்டத்துல போய் எம்பெருமான எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். ஆகையால இது எல்லா பிரகாரங்களையும் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க, பாபம் புண்ணியம் இரண்டுமே ஸ்ரீவைகுண்டத்துல போய் பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு தடங்களாக இருக்கிற அப்படின்னால இரு வினைகளுமே பாபங்களுக்கு சமமாக தான். ஆகையால பாபம் புண்ணியம் ரெண்டுமே நமக்கு விளக்கத்தக்கவையே தான் என்றது சுவாமி தேசிகனுடைய கூற்று. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆகையால கடுவினையர் இருவினையும் கடியும் வெப்பு என்று திருவேங்கடத்துக்கு உண்டான ஏற்றத்தெல்லாம் சொன்ன. இப்ப நம்மளுடைய புண்ணிய பாபங்கள்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணார்னா, இந்த மூணு திவ்யதேசத்துல தோஷம் சொல்லல. சரி, இதுக்கு மேல ஏன்னா தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் வந்துடுச்சா அப்படின்னு நிலைப்பாடு வந்துடுச்சா, இல்ல திருவேங்கடத்துல பண்ணலாமா, சத்தியவர்த்த கஷேத்திரத்துல தியானம் பண்ணலாமா, அல்லது ஸ்ரீரங்கத்துல தியானம் பண்ணலாமா, மூணு ஊர்ல எந்த ஊர்ல தியானம் பண்ணலாம்னு சொல்லச்சே. நான் பூமி மொத்தம் நாம ரெண்டு பேரும் சுத்தி ஆகி போச்சு. எல்லா இடத்திலையும் கலியினுடைய கோலாகலம்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. ஆகையால இதுக்கு மேல இன்னும் ஏதனா ஒரு இடம் இருக்கான்றத யோசனை பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தோம். அசாபி திரட்டவியம் கிம ஆதிமயுக கிரியாயோக்கியம் கிஞ்சிது கதமபி மயா ஸ்தானம் அனகம் என்பதாக. ஆதிமயுக கிரியா யோகம் சொல்லச்சே, ஆதிமயுகம் கிருதயுகம், கிருதயுகத்துல செய்யக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னாக்க தபஸ் பண்றது. அந்த தபஸ் பண்ணக்கூடியது ஏற்ற இடமாக வேற ஏதனா இருக்கான்றத அன்வேஷணம் பண்ணணும், நாம இன்னும் தேடணும், அதை இன்னும் சிந்திக்கணும் என்பதாக அந்த ஸ்தானத்தை பத்தி சொல்ற. அந்த விஷயத்துல மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயத்த சொல்ற. சம்பவந்திச்ச சர்வத்திர ஸ்ரேயசாம் அந்தராயகாம் சமயுதவியாச்சதே சர்வே நிர்வோதாரம் ஏகமேவ சரணம் உபகச்சத்பிஹி. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அது கண்டிப்பா தடங்கள் வரதான் வரும். அந்த தடங்கள்லாம் போகணும்னாக்க எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணணும். எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா அந்த தடங்கள் நிச்சயமா போயிடும் என்பது சொல்ற. எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணாக்கா தடங்கள் போயிடும்ன்றதுக்கு எதனா பிரமாணம் இருந்திருக்கா என்று கேக்குற. பெருமாள் சர்வசக்தனாக இருந்திருக்கார், சர்வஜனாக இருந்திருக்கார், அவர் எது நினைச்சாலும் செய்யக்கூடியவராக இருந்திருக்கார். அப்படி கூட அந்த எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணாக்கா தடங்கள் போயிடும்னு சொல்றது எப்படி ஏற்படுறது, இதுக்கு எதனா பிரமாணம் இருக்கு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு அவரே பிரபஞ்சந்தே மாயாம் தரந்திதே என்று அவரே பெருமாளே சொல்லியிருக்கேவ. ஆக பகவான் பகவான் பண்ண தானே சொல்லியிருக்க. மாமேவியே பிரபஞ்சந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே என்பதாக சொல்லிருக்க. பெருமாள் சொல்லச்சே, இந்த மாயைன்றது இருக்க அவ்வளவு எளிதில் போக்கடிக்க கூடிய விஷயம் அல்ல. அந்த மாய துரத்யமாக போக்கடிக்கக்கூடியது இல்ல. அப்ப சொன்னாக்க அப்ப மாய போவே போக அப்படியே இருந்துட்டே இருக்குமா என்ன ஆகும்? மாயன்றது இந்த இடத்துல கர்மாவும் சொல்றது. இந்த கர்மான்றது சுலபமா போக வைக்க முடியாது. எப்ப போகும்னா, மாமேவையே பிரபஞ்சந்தே, யாரெல்லாம் என்னையே சரணமாக அடைகிறார்களோ அவர்களாலே இந்த மாயையே போக்கு வைக்க முடியும் என்றது சொல்ற. மாயாம் ஏதாம் தரந்தி தே, ஏதாம் மாயாம் இந்த மாயையை தே தரந்தி அவர்கள் தாங்குகிறார்கள் என்று சொல்ற. இதனால ஏற்படுறது எம்பெருமான் இடத்துல நாம சரணாகதி பண்ணமானாக்க அந்த மாயைன்னு சொல்லக்கூடிய வினைகள் கர்மாக்களை நம்மளால தாண்ட முடியும் என்பது இதுக்காக சொல்ற. இதெல்லாம் என்னத்துக்கு போறோம்? இந்த இப்ப நம்ம இவ்வளவு தூரம் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய தேசங்களெல்லாம் அன்வேஷணம் பண்ணோம். அதாவது சரீரத்தை காட்டிலும் சரீரத்திலிருந்து வெளியிலே இருந்திருக்கிற தேசங்கள், அது அன்வேஷணம் பண்ணதெல்லாம் போரும். பகிர்பூதைஹி ஏதைஹி விவித விநிபாதஸ்தபொடிதைஹி எதிர்ச்சா சம்வாத பிரதித குண விக்ஷாதிபிஹி அலம் பிரதிஷ்டாவத்யம் பிரவர குண பூயிஷ்ட மதுனா பகிர்பூதம்ன்றதுக்கு என்ன சொன்னா, நம்மளுடைய அதீனம் இல்லாததாக ஒரு இடங்கள், அந்த இடங்கள் நமக்கு பகிர்பூதமாக நம்ம அதீனத்துக்கு மாறுபட்டு இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிறது. இந்த நானாவிதமான பிரதிஷிப்தாவத்யம் பிரவர குண பூயிஷ்ட மதுனா நம்மளுடைய அதீனத்துக்கு வெளிப்பட்டதாக இருந்திருக்கிற ஸ்தலங்கள், நம்ம அதீனத்துல இல்லாத விஷயங்கள், அந்த விஷயங்களை பத்தி விசாரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அயோத்தி இன்றைய தினம் லேச்சர்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. அயோத்தி உத்தமமான க்ஷேத்திரம்தான், அதுல ஒன்றும் குறவே இல்லை. அப்ப இந்த லேச்சர்களால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல போய் அந்த லேச்சர்களை எல்லாம் அந்த இடத்தை விட்டு போகும்படியாக பண்றதோ, இல்ல அந்த ஊர்ல இருக்கிறவாள் எல்லாருக்கும் ராமனிடத்திலேயே பக்தி ஏற்பட்டு சதா ராமநாம ஜபம் பண்ணும்படியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது என்பதோ, இதெல்லாம் நம்ம கையில இல்லை. ஆகையால இது பகிர்பூதமாக இருந்துருக்கு. அதே மாதிரி மதுரைக்கு போனோம்னாக்க அங்க எத்தனையோ பேர் இருந்துருக்கா, எல்லாம் ராதே ராதே ராதேன்னு சொல்லிட்டு கண்ணனையே சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துருக்கும் பாக்குறதுக்கு. அவள்லாம் கண்ணனையே, ஆனாலும் அவ மனசளவுல கண்ணனை சிந்தனை பண்றாளான்னு கேட்டோம்னா அது சந்தேகம்தான். ஏன்னா அவர்களும் இந்த லௌகிகமான புத்தியில எப்படி எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், எப்படி எப்படி எல்லாம் வந்து தான் இருக்கிற இடத்துல புகழ் பெற வேணும் என்பதெல்லாம் தான் நினைச்சிட்டு இருக்கிறவாளாக இருந்துருக்கா. அவளை திருத்துறதுன்றதெல்லாம் இது நமக்கு நம்மளுடைய ஒரு செயலுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம். அது மாத்திரமில்ல, விவித வெனிபாதஸ்தபொடிதைஹி இந்த வெளிதேசங்கள் எல்லாம் பல பல ஆபத்துகளோட கூட இருந்துட்டு, அந்த ஆபத்துக்கள்னால ஒரு இடம் கொஞ்சம் எந்த இடத்துல ஆபத்து குறைவா இருக்கோ அது கொஞ்சம் பரவாயில்ல போல தோணும், சத்து அதிகமா இருக்கிற இடத்துல பார்த்தோம்னாக்க அது இன்னும் ரொம்ப மோசமா இருக்க மாதிரி தோணும். இப்படி எல்லாம் பல ஏற்றத்தாழ்வுகள்லாம் உடைத்தானதாக இருந்திருக்கு. இவையெல்லாம் இப்படிப்பட்ட தேசங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் போறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். எதிர்ச்சா சம்வாத பிரதித குண விக்யாதி பிகி அலம். சில இடங்கள்ல புராணங்கள்லாம் பார்க்கிறோம், அர்ச்சாமூர்த்தியாக பெருமாள் எத்தனையோ தேவதேசங்கள்ல பெருமாள் எழுந்தருள் இருக்க, அந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கச்சு. இப்ப காஞ்சி கஷேத்திரமே நாம எடுத்துப்போம். இந்த காஞ்சி கஷேத்திரத்திலேயே பிரம்மாவுக்கு பெருமாள் பிரத்யட்சமாகறேன்றது சத்தியமான ஒரு விஷயம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இவ பெருமாள் பிரத்யட்சம் ஆகாத போறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு பாக்கணும். பிரம்மா தன்னுடைய ஒரு சிறப்பையே நினைச்சு கொண்டு இருமாந்து இருந்ததுனால, தங்க அப்பா தானேன்னு நினைச்சுண்டு பெருமாளை நினைச்சுண்டு அவர் தான் எப்ப வேணா பெருமாளை நினைக்கலாம், எப்ப வேணா பெருமாளை அடையலான்னு சர்வ சுவாதந்திரியமும் தனக்கு இருக்குன்ற மாதிரி நினைச்சிருந்ததுனால அவருக்கு பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்படல. அவர் புஷ்கரத்துல தபஸ் பண்றேன், நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்றேன். அந்த புஷ்கரத்துல தபஸ் பண்ணச்சு அவருடைய தபஸுக்கு பலனாக அவர் எதிரையே தீர்த்தஸ்வரூபியாக பெருமாள் சேவை சாய்கிறேன். ஆனா அவர் பெருமாள் தான் அவரால் தெரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்ணச்சு அட்டவியாக காடாக பெருமாள், அந்த காடே பெருமாள் சுரூபம், அது காடாக சேவை சாய்க்கிறேன். ஆனா பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப ரெண்டு இடத்துலயும் பெருமாள் சேவை சாய்ச்சா கூட அவரால் தெரிஞ்சுக்க முடியாத இருக்கச்சே, அப்போ அசரீரி வாக்கு சொல்றது, நீ இந்த இடத்தெல்லாம் வாழ்ந்தாலும் சத்யவிரத க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீ அசுமேத யாகம் பண்ணியனாக்க அந்த யாகத்துல உத்தரவேதியில அவரே பெருமாளே ஆவிர் பவித்து உனக்கு பிரத்யட்சமா சேவை சாய்ப்பேர் என்கிற ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறது. அதை கொண்டு அவர் இந்த இடத்துல வந்து சத்யவிரத க்ஷேத்திரத்துல வந்து அசுமேத யாகம் பண்றே, அந்த அசுமேத யாகம் பண்ணச்சே தேவ பெருமாள் அந்த உத்தரவேதியில ஆவிர் பவிக்கிறார் அப்படின்னார். பப்பா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே என்று இந்த தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றார் திருக்கட்சி நம்பிகள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்லச்சு, ஒரு திவ்யதேசம் ஒரு க்ஷேத்திரத்துல போய் நீ தியானம் பண்ணையானாக்கா, நீ யாகம் பண்ணையானாக்கா, நீ நல்ல காரியம் பண்ணையானாக்கா உனக்கு பெருமாள் பகவத் சாட்சா்காரம் ஏற்படும்னு சொல்றது. அதே மாதிரி மார்க்கண்டேய மகர்ஷி அவருக்கு பகவத் சாட்சா்காரம் அந்த திருவிநகர்னு சொல்லக்கூடிய உப்பிலிப்பன் கோவில் ஏற்படுறது. இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிரகாரமா ஒத்தருக்குன்னு ஏற்படுறது இருக்குது. அதை கொண்டு பிரம்மாவுக்கு பகவத் சாட்சா்காரம் ஆச்சு காஞ்சிபுரத்துல சத்யவிரத க்ஷேத்திரத்துலன்றதுனாலயே நம்ம எல்லாருக்கும் பகவத் சாட்சா்காரம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மார்க்கண்டேய மகர்ஷிக்கு திருவிண்ணகர்ல பெருமாள் சேவசாச்சியர் பிரத்யட்சமா சேவசாச்சியர்ன்றதுனால நாம திருவிண்ணகர்ல போய் தியானம் பண்ணுவோம்னாக்க யோகம் பண்ணுவோம்னாக்க நமக்கு சேவை சாய்க்கணும்னு நிச்சயம் கிடையாது. எதிர்ச்சா சம்வாத பிரசித குண விக்யாதி பிஹி அலம். இப்படி எதிர் யாதிருச்சிகமான ஒரு சம்பாதத்தினால அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கிற பிரசித்தமான குணத்தை உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கு. தத்திர அந்த இடத்துல பண்ணா தபஸ் பண்ணு அப்போ உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்றது இருக்க, அது யார் பொருட்டுன்றது பாக்கணும். அவர் பொருட்டு தானே தவிர எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்தது நாம போனா நமக்கு போகுமான்னா நம்மளுடைய பாப்பம் இன்னும் அதிகமா இருந்துனாக்க அந்த இடத்துல போனதுனால மொத்தம் போயிடுமா அப்படின்னா. அதுல சொல்லச்சு இப்ப கும்பகோண க்ஷேத்திரம் இருந்துருக்கு, அங்க எல்லாரும் சொல்ற எல்லா இடத்துலயும் மீதி க்ஷேத்திரங்கள்லாம் பண்ண பாப்பங்கள்லாம் வந்து கும்பகோண க்ஷேத்திரத்துல போய் அந்த ஆறாம் முதல்ல சேவிச்சமானாக்கா அதெல்லாம் போயிடும் அப்படின்னா கும்பகோணத்திலேயே இருந்துட்டு பாப்பம் பண்ணா என்ன பண்றது, அந்த பாப்பம் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா அதுவும் ஆறாம் முதல்ல சேவிச்சா போகும். அதுக்காக இன்னொரு இடத்த அன்வேஷணம் பண்ணிட்டு போவான்டான் என்று அந்தந்த க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் சொல்றது. அந்த க்ஷேத்திர மகாத்மியங்களை கொண்டு எல்லாருக்கும் எல்லா பலமும் கிடைச்சிடும்னு அந்த நிலை சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. சரி, அதுக்காக என்ன பண்றது? இப்போ நம்மளுடைய அதீனம் இல்லாததான விஷயங்களையும் எதிர்ச்சையாக சில சில பேருக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷங்களை கொண்டு அந்த இடங்களுக்கு சென்று தியானம் பண்றதுன்றது அவளுக்கு ஏற்பட்ட பலனும் நமக்கும் ஏற்படும் நினைக்கிறதோ, இது ரெண்டுமே கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இது ரெண்டுமே நிச்சயமாக நடக்கும்னு சொல்ல முடியாது நமக்கு. அதுக்காக என்ன பண்ணணும்னா, பிரதிஷ்டாவத்யம் பிரவரகண பூயிஷ்ட மதுனா நியச்சாமி அந்தஸ்தம் கிமபி அபினஹா சையமபதம். நம்மளுடைய கட்டுக்குள்ள எது இருந்திருக்கோ அந்த நியமனம் பண்றேன் நான். இந்த அளவு நமக்கு வரத்துக்கு காரணமாக இருந்திருக்கோ, அதாவது யமநியம பிராணாயாம பிரத்யாகாரம் இது ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த தியானம்ன்றதற்க எட்டுல ஏழாவதாக வருது. இந்த ஆறு வரைக்கும் வரக்கூடிய வந்திருக்கிறது எதனால வந்திருக்குன்னாக்கா, இது நம்மளுடைய ஒரு சுக்ருத விசேஷத்தினால கிடைச்சிருக்கு. அதோடு இல்லாத இதுக்கு தடங்களாக இருந்தவை எவை உண்டோ அவை எல்லாம் போயிடுத்து. அப்போ இப்ப நமக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருந்திருக்குன்னா, பிரதிஷ்டாவத்யம் பிரவரகுண பூயிஷ்டம் அதுனா நியச்சாமி அதுனா நியச்சாமி. நான் இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் இதுவரைக்கிலும் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரங்களை கொண்டு எல்லா தோஷங்களையும் இதுக்கெல்லாம் எதற்கு இந்த தோஷங்கள்லாம் நாம போக்கினோமோ, அப்ப அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மனசளவுல நாம எப்பவும் தியானம் பண்ணிட்டு நியச்சாமி அந்தஸ்தம் கிமபி யமினஹா சையம பதம். இந்த நமக்குள்ளேயே இருக்கிறது, நமக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை விட்டு நம்ம அதீனமாகவே இருந்திருக்கிற மனச அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அவருடைய விபவங்களையும் அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் தியானம் பண்ணும்படியாக மனனம் பண்ணும்படியாக விடாமல் அவிச்சின்னமாக ஸ்மிருதி சந்தானம் அதை சிந்தனை பண்ணும்படியாக பண்றதுமோ, அந்த மனம்ன்ற ஒரு யோகஸ்தானம் இருந்திருக்க அந்த மனம்ன்ற யோகஸ்தானத்தை நாம திருத்திண்டா போறோம். நாம போய் ஊர்ல இருக்கிற கஷேத்திரங்களை எல்லாம் திருத்தி நம்மளால ஒன்னும் ஆகாது. நமக்குள்ள இருக்கிற மனச நாம திருத்திண்டோம்னாக்கா நாம எப்படி தியானம் பண்றதுன்றதுல ஒரு சித்தி ஏற்பட்டு போயிடும், ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு போயிடும். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்பதாக சொல்ற. இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த மனச கட்டுப்படுத்தணுமே, அது என்ன ரொம்ப சுலபமான விஷயமா? நான் இந்த எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபவ சிந்தன விபவங்கள்லாம் இருக்கு, இது சிந்தனம் பண்றது இந்த மனச நினைக்கணும்னு சொல்றது இருக்க, இது பெருமாளையே நினைக்கணும்னு சொல்லி மனச கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப சுலபமா இருக்க மாதிரி நமக்குள்ள இருக்கிறத நாம பார்த்துட்டா போறோம். நமக்கு வெளியில இருக்கிறத நாம எதுவுமே விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த க்ஷேத்திரத்துல இருந்தாலும் மனச கட்டுப்படுத்தி பகவத் தியானம் பண்ணும்படியாக ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள இருக்கிறத பண்ணிட்டோம்னா போறோம்னு சொல்றது. இது என்ன சுலபமான விஷயமா? மனசு எத்தனை எத்தனையோ அல பாயிருக்கு. இது கஷேத்திரங்கள்ல இருக்கிறவாழ கூட சரிப்படுத்திட்டாலும் சரிப்படுத்தியுள்ள நம்ம மனச நம்மளால கட்டுப்படுத்த முடியாத இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒன்னும் நாம பண்றதுதான் தப்புன்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு அருகாமையிலேயே பெருமாள் இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நம்ம மனசுலயே இருந்துட்டு இருக்க, தியானம் பண்றதுக்காக நம்ம மனசுலயே இருந்துட்டு இருக்க, அவரை விட்டுட்டு நம்ம ஊர் ஊரா போய் பெருமாளை நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம மனசுல இருக்கிற பெருமாளை விட்டுட்டு பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி. பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஆச்சரியமா இருக்கிறோம். திருப்பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிறான் பெருமாள். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து அந்த திருப்பார்க்கடல் அவருடைய மாமனார்ல எல்லா பண்ணுவாடாம். அந்த மாதிரி மாமனாரத்துல பண்ற எல்லா உபச்சாரங்களையும் அனுபவிச்சுண்டு தா மாத்திரம் இல்ல கடந்து பள்ளோடி பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடல். இது மனக்கடல், இதுல என்னன்னாக்க இது வந்து எப்பவும் தூஷிதமானது துஷ்டமானது எத்தனையோ கலக்கங்கள்லாம் உடையதாக இருந்திருக்க என்னுடைய மனசு. அந்த இடம் மாமனாரா அவருக்கு அவ்வளவு பிடிக்கலையா, அதை விட்டுட்டு எவ்வளவு கலக்கம் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன்லாம் உன்னை பெருமாளிடத்திலேயே சரணாகதி பண்ணினவன் நானு, நீ தவிர எனக்கு வேற ஒரு கதி இல்லை என்று சொல்றவர்களுடைய மனசுல வந்து சந்தோஷமாக இருந்துருக்கான். மாமனாரத்துல இருக்கச்சு அவ்வளவு சந்தோஷம் இல்லையா, என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாட நம்பி. இங்கேயும் அந்தந்த சப்தத்தினுடைய ஒரு ஏற்றத்தை பார்க்கணும், வாழ வல்ல மாயமனால நம்பினர். இது அந்த பனிக்கடலாக இருந்திருக்கிற க்ஷீராப்தியில பெருமாள் மாமனாரத்துல எழுந்திருந்து இருக்கிறது. ஏதோ ஒரு கதாச்சித்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு கால விசேஷத்துல அப்பப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்து அப்பப்போ போனா பெரியாழ்வார் சொல்ற அப்படிப்பட்ட மனசு நமக்கு அதீனமா இருக்கச்சே இது காசி போனோமா காஞ்சிக்கு போனோமா அயோத்திக்கு போனோம் பத்தி விஷயமே பட வேண்டாம. நாம எந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த பகவத் தியானம்ன்றது சித்திச்சுடுமேன்னு சொல்லி சொல்ற மனோமயகா பாரூபகா ஏக ஆத்மா அந்தர்ஹிருதயே அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இந்த எம்பெருமான் எங்க இருக்கேன்னா எங்கேயும் தூர தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல, என்னுடைய மனசுக்குள்ளேயே அவாளுடைய மனசுக்குள்ளேயே பெருமாள் இருந்திருக்கேன். அவ்வளவு ஒரு சௌலபியத்தோடையும் காருண்ய சாகரமாக பெருமாள் திகழ்கிறேன். அப்போ நமக்கு அந்த யாருதான் நம்மள உபாசனம் பண்ண போறாளோ அவெல்லாம் நீங்க தேடிட்டு போவானா, உங்ககிட்டயே நீ இருந்துருக்க என்ன தியானம் பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோன்னு நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பெருமாள் எழுந்துள்ளி இருக்க. அந்த மனச நாம சுத்தமா ஆக்கி அவர் எழுந்துள்ளி இருக்கிறத நாம தெரிஞ்சுண்டு அவருடைய ஸ்வரூப ரூப குண விக்கிரகங்களை நாம சிந்தனம் சதா ஸ்மரணம் பண்ணுமானாக்க அதுதான் யோகமாக ஆக போறது. வேற என்ன யோகம்னர் பட்டரை பார்த்து ஒருத்தர் கேட்டாலாம் ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு. இப்பெல்லாம் நம்ம சொல்றோமோ இல்லையோ லைட் இயர்ஸ்னு சொல்லி சொல்றது, ரொம்ப தூரத்துல இருக்கிற வஸ்துக்களை இது எவ்வளவு தூரம் சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவுனாக்க இந்த கிலோமீட்டர் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு லைட் டிராவல் பண்ணக்கூடியது எத்தனை கணத்துல ஒரு வெளிச்சம் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகும்ன்றது இருக்கோ அதை கொண்டு தூரத்தை தீர்மானம் பண்றோம். நம்ம சூரியன் இவ்வளவு தூரத்துல இருக்கு சந்திரன் இவ்வளவு தூரத்துல இருக்குன்றதெல்லாம் தீர்மானம் பண்றது இந்த சயின்ஸ்ல பண்ற காரியம். அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்து கேட்டாலாம் இந்த பிரகிருதி மண்டலம் எல்லாம் தாண்டி விரஜா நதி இருக்கு, விரஜா நதியும் தாண்டி சிவைகுண்டம் இருந்துட்டு இருக்கு, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தூரத்துல இருக்கும் எவ்வளவு லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்துட்டு இருக்கும் எதனா கொஞ்சம் சொல்லுங்களேன்னு பட்டரை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம் அப்படிலாம் ரொம்ப தூரத்துல இருக்கிறதா தெரியல எனக்கு, கூப்பிடுற தூரத்துல இருக்கு சப்தம் சொல்லி நாராயணான்னு கூட்டா உடனே ஓடி வர மாதிரி தூரத்துல இருந்துட்டு இருக்கேன்னு. இவ்வளவு கிட்டக்க இருக்குன்னு சொல்றேன்னா கூப்பிடு தூரத்துல இருக்குன்னு சொல்றேன்னா ஆமா அங்க கஜேந்திர அழ்வான் நாராயணாவோ முனிவன்னு ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே தான் தான் ஆதி மூலம்ட்டு அப்படியே ஓடி வந்தேரோ இல்லையோ, அப்ப கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கு ரொம்ப தூரத்துல தான் இல்ல சேவைக்குன்றம் கிட்டக்கதான் இருக்கு என்று சொல்ற. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே எம்பெருமான் இருந்துட்டு இருக்க, அவரை விட்டுட்டு காசிக்கு போலாமா காஞ்சிக்கு போலாமா ஸ்ரீரங்கத்துக்கு போலாமா அயோத்திக்கு போலாமா மதுரைக்கு போலாமான்னு நாம பாக்குறது இருக்க, இது தேவையே இல்லாத விஷயம். அதோட நமக்கு அதீனத்துல வேற அந்த இடம்லாம் இல்ல, நம்மளுடைய அதீனத்துல இல்ல, யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கால விசேஷத்துல அந்த இடத்துல வந்து சித்தி ஏற்பட்டதுன்றதுனால நமக்கு அந்த இடத்துல சித்தி வரணும்ன்ற ஒரு நிச்சயம் இல்லை. அதுக்கு அந்த இடத்த தோஷமா அவர் சொல்லல, நமக்கே சித்தமா இருக்கக்கூடிய நம்மளுடைய அதீனமா இருக்கிற மனச நாம சரிப்படுத்திட்டோம்னா போருமே என்பதாக கடைசியில தீர்மானம் பண்றார். அவர் பகிர்பூதைரே தைஹி விவித விநிபாதஸ்தபுடிதை எதிர்ச்சா சம்பாத பிரஜித குண விக்காதிபி அலம் பிரதிஷிப்தா வத்யம் பிரவரகண பூயிஷ்ட மதுனா நியச்சாம் எந்தஸ்தம் கிமபி அபினா சையம பதம். மேலும் ஒரு விஷயத்தை சொல்றேன். புருஷஸ்ய புராணஸ்ய பும்சஸ்ய சரணார்த்தினா அபிருத் சித்தயோ ஏகம் அதூஷ்யம் ஸ்தானமாந்தரம். பெருமாள் அநாதியாக எழுந்திருந்திருக்க அந்த அநாதிமயமான பரமபுருஷனுக்கு சரணாகிதி செய்கின்றது. அந்த பரமபுருஷன் இடத்துல சரணாகிதி பண்றோம் ஜீவன். ஆகையால சம்சார வர்த்தவேக பிரச்சமான சுபதிக் தேசிக பிரேட்சிதோகம் சம்சக் சோன்யை ரூபாயைகி அனுச்சித சரிதே ஸ்வத்ய சாந்தாபிசந்தி நிசங்க தத்துவதுஷ்டியா நிரவதிக தயம் பிரார்த்திய சம்ரட்சகன் துவாம் நித்யத்வ பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு தேவபெருமாள் இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை சொல்லச்சே தேவபெருமாளிடத்துல சுவாமி தேசிகன் சரணாகதி பண்றார். இப்படி சரணாகதி பண்ற ஜீவனுக்கும் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிற அநாதி புருஷனாக இருந்திருக்கிற பரமாத்மா இவா ரெண்டு பேருக்கும் ஒரு அபிருத்த சித்தயோகோ ஏகம் அதுஷ்யம் ஸ்தானம் ஆந்தரம். இவா ரெண்டு பேர் விட்டுதாக இருந்திருக்கு. அந்த இடம் என்னன்னா ஆந்தரம் ஸ்தானம். அந்த வெளியில இருக்கிற ஸ்தானம் இல்ல, நம்ம அவாவாளுடைய மனசுல இருக்கக்கூடிய இடம். இந்த மனசை யாராலையும் கலக்கம் பண்ணும்படியாக பண்ண முடியாது. ஆகையால அக்ஷோபியம் அபிருத்த சித்தயோகோ ஏகம் அதூஷ்யம் ஸ்தானம் ஆந்தரம். அந்த வெளி பிரதேசங்கள்ல இருந்து வரக்கூடிய கலக்கத்துக்கு இடமில்லாததாக இருந்திருக்கும். இந்த மனசை நம்ம சரிப்படுத்திட்டாக்க போறோம், அத பண்ணிடுவோம் அப்படின்னு இதை சாரதை மன்வீதாஹா அப்படின்னா. அப்பா தர்க்க விவேகன் பார்த்து சொல்ற இந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைச்சு பார்க்கணும். என்ன நினைச்சு பார்க்கணும்னா, சுத்தாச்சார தபோமனைக நியத பிரஜா சைலாஸ்ரிதா பத்மாகாந்த பதஸ்பிருகாசுர நதி நித்யாபிஷேகோஜ்வல அத்யாத்ம ஸ்ருதி சிந்தனேன தபசா நிர்தூத தோஷா குமான் கஸ்மை குத்ர கமிஷ்யதி ஸ்திதமிதம் கஸ்மை ச நிர்தேக்ஷ்யதி. இப்ப தபஸ் தானே பண்ணணும். இந்த தபஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் நான் வரிசையா சொல்லிடுறேன். நானு இதை கொண்டு தபஸ் பண்ணலாம். சுத்தாச்சார தபோவனைக நியத தபோவனம் எது தெரியுமா? ஆச்சாரியம் தபோ ஆச்சாரம் அப்படின்னு சொல்றது அந்த பரிசுத்தமாக இருந்ததற்க அதுதான் தபோவனம்ன்றது. ஆச்சாரம்ன்றது எந்த விதமான ஆச்சாரம் தான்? பாக்கியமான ஆச்சாரம் மானசீகமான ஆச்சாரம் ரெண்டும். சுத்தின்றது இருக்க ஸ்நானாதிகள்னால அஸ்பிருஷ்ய ஸ்பர்சனம் தொடக்கூடாத தொடர்றது, சாப்பிடக்கூடாத சாப்பிடுறது, இது மாதிரி எல்லாம் நாம சில காரியங்களை பண்ணமானாக்க அதுக்கு உண்டான நிஷ்கிருதி என்னன்னா தொடக்கூடாதது தொட்டமானாக்க அதுக்காக ஸ்நானம் பண்றது, சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டமானாக்க அதனால என்ன ஏற்பட போறது, நமக்கு சரீரத்துல ஒரு தோஷம் ஏற்படுறது, அதுக்கு பஞ்சகவியம் முதலிய பஞ்சகவிய பிராசனங்கள் பஞ்சகவியம் சாப்பிடுறது முதல்ல எல்லாம் பண்ணி இப்படி சரீரத்தை ஆக்கிக்கிறது சௌன்ற வார்த்தையினால சொல்றது. ஆச்சாரம்ன்றதுக்கு பாக்கியமான சரீரத்தையும் சுத்தி பண்ணிட்டு கிரியா சர்வாகான்னு சொல்லிருக்கு. இப்ப நம்ம எந்த நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அதை ஸ்நானம் பண்ணிட்டு தான் நம்ம காரியம் பண்ணோம். அசுச்சிஹி அனர்ஹா சர்வ கர்மசுன்னு சொல்லிருக்கு. ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்ணாத கணக்கு போயிட்டான்னாக்க அவன் அசுத்தனாக போயிட்டான். அசுத்தனா போயிட்டான்னா எந்த காரியமும் எந்த செயலும் அதாவது எந்த ஒரு நற்செயலும் செய்வதற்கு யோக்கியத்தை இல்லாதவனாக அவன் ஆயிடுறான்னு சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்க, இப்போ நமக்கு ஒரு பரிசுத்தியே ஏற்படுறது. இதெல்லாம் தான் ஆச்சாரம். இப்படி பாக்கியமான சரீரகதமான ஆச்சாரங்கள் சிலது, மானசீகம் நித்திய சந்தியாவந்தனம் பண்றோம், மூணு வேளையும் தீர்த்தா பண்றோம், எல்லாம் பண்றோம், பெருமாளையே சிந்தனை பண்றது இல்ல, பெருமாள் தவிர தேவதாந்தரங்களுக்கு போறான், இப்படி எல்லாம் இருந்திருந்தான்னாக்க அவன் மானசீகமாக அவன் கல்பிஷமாக இருக்கிறவனாக இருந்திருக்கான். இப்படி இல்லாமல் எம்பெருமான தியானம் பண்ண எம்பெருமானையே பரதேவத்தையாக நினைக்கிறவனாக இருக்கிறவனுக்க அவன் மானசமாக சுத்தனாக இருந்திருக்கான். இன்னும் கேட்டா யோர்த்தே சுச்சிகி சசுச்சிகி, அந்த அர்த்தம் விவகாரம் மனத்துல யாரெல்லாம் சுத்தமா இருந்திருக்காளோ அவதான் சுத்தம். நம் மிருத்வாரிபின்னு மண்ணுக்கு போட்டு தேய்ச்சி உடம்பு தேய்ச்சிருந்தோ இல்ல பத்து வாட்டி வந்து சமுதிர ஸ்நானம் பண்றதுனாலயோ இல்ல குளத்துல தீர்த்தா மாடுறதுனாலயோ கங்கையில தீர்த்தா மாடுறதுனாலயோ சுத்தனா ஆக மாட்டோம். எல்லாருடையும் கடனை வாங்கிட்டு ஒருத்தருக்கும் கடன் கொடுக்காத ஏமாத்திட்டு அவர் வந்து பல முறை போய் எங்கேயான கங்கா ஸ்நானம் பண்றது காவேரி ஸ்நானம் பண்றதுன்னு உட்காந்து ஏகாந்தமா ஜபம் பண்ணின்றிருக்கேன்னு சொல்லியிருந்தவானாக்கா அவர் சுத்தராக ஒத்துக்க முடியாதுன்னு இது வந்து தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த சுத்தின்றது பல பிரகாரமான சுத்திகள். இப்படி எல்லா விதமான சுத்தியோட இருந்துருக்கிறது இருக்க அந்த மனசு நம்மளுடைய மனசு பெருமாள் தவிர வேற எதுலையும் போகாமல் இருக்கிறது. சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, ஸ்நானாதிகள் ஸ்நானம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, மீதி பிறரை ஏமாத்தாமல் எல்லாரிடத்திலையும் நேர்மையாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் இவை எல்லாம் சேர்ந்துதான் ஆச்சாரம்னு சொல்றது. இந்த ஆச்சாரமே ஒரு தபோவனம். தபோவனத்துல தானே போய் தபஸ் பண்ணணும்னு சொல்றோம். இந்த ஆச்சாரமே ஒரு தபோவனம் ஆயிடுத்து. சுத்தாச்சார தபோவனைக நியதா, இந்த தபோவனத்துல இருந்தா போறோம். எங்கேயோ காட்டுக்கு போய் அங்க ஏகாந்தமாக இருந்துட்டு யாரும் வராத இடமாக இருக்கணும், புலி சிங்கம் கரடி எல்லாம் வந்தா கூட சம்பத்தி நினைக்காம நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சாந்தமாக தபஸ் பண்ணணும்னா நினைக்காருங்கிறோ இந்த ஆச்சாரமாக இருந்திருக்கிறது. தப்போவனத்துல இருந்துட்டு சரி, இந்த மாதிரி தப்போவனங்கள்லாம் எங்க இருக்குன்னா நாராயணன் நரனுக்கும் பண்றவராகவும் அவர் தான் இருக்க ஜபம் பண்ணிருந்தார் நல்லா சொல்லி சொல்லிருக்கு. அது எங்கோ இருந்திருக்கிறது. எந்த மரபணம்னா பகவத் விஷயமாக இருந்திருக்கிறதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய திருவடியை அடையணும்ன்ற ஒரு ஆசை இருந்திருக்க அதுதான் சுரநதியான். சுரநதினா கங்கை. இப்போ பெருமாள் நாம தபஸ் பண்ற இடம் எப்படி இருக்கணும்னா அந்த ஏகாந்தமா இருக்கணும், அதுல ஒரு ஆசிரமம் இருக்கணும், அது மலை பிராந்தத்துல இருந்தா இன்னும் விசேஷம், அது மாத்திரம் இருந்தா போறாது. அனுஷ்டானம் பண்றதுக்கு அருகாமையில ஒரு நதியும் பிரவாகம் பண்ணணும். இப்படி நதி பிரவாகம் எல்லாம் இருந்ததுன்னாக்க அந்த இடத்துல நாம பரிசுத்தமாக தபஸ் பண்ணலாம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையோ, அது பிரகாரத்துக்கு இந்த இடத்துல சொல்ற. இப்ப எங்க நதி, இங்க எந்த நதி இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிய அடையணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க ஸ்பிருக இருந்திருக்க அதுவேதான் கங்கா நதியாம். அந்த கங்கா நதியில நித்யாபிஷேகோஜ்வலசுர நதி நித்யாபிஷேகோஜ்வல, அந்த கங்கையில வந்து கங்கை கரையில இருக்கிறவா கூட என்ன பண்ணுவான்னா எப்பயோ ஒரு சமயம்தான் போய் கங்கையில தீசா மாடுவா, எல்லா சமயத்திலயும் தீசா மாடுறதுன்றது முடியாத ஒரு செயல். ஆனா எம்பெருமானுடைய திருவடியை அடையணும்ன்ற ஒரு ஆசையாகிற ஒரு நதி அதுவேதான் சாதாரண இங்க இருக்கிற சிவன் சடை மேல முடி மேல வந்த கங்கை இல்ல, சுரகங்க. இது வந்து தேவகங்கையாக இருந்திருக்கு. அந்த பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சாட்சாத்தாக வந்த தீர்த்தம் இது அந்த கங்கை. அந்த கங்கை மேல நித்யாபிஷேகம்னா அந்த எம்பெருமானையே நினைக்கிறதுன்றதுதான் அந்த கங்கையில நித்தியம் ஸ்நானம் பண்றதாக இருந்திருக்கு. கங்கையில ஸ்நானம் பண்ணா எல்லா பாபங்களும் போயிடும்ன்றதுதான் அர்த்தம். ஆகையால அது தீர்த்தாபிஷேகம், அதோட தியானம் பண்றதுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு ஏற்ற இடமா ஸ்ரேயப்பதியினுடைய அந்த திவ்ய தம்பதிகளுடைய அத்யாத்ம ஸ்ருதி சிந்தனேன தபசா நிர்பூத தோஷா. இப்ப தப்பாலும் சொல்லியாச்சு, ஹலோ, அடியன் சாமி அந்த நம்பருக்கு கூப்பிட முடியுமா? அந்த நம்பருக்கு கூப்பிடவா? அடியன் சாமி, அடியன் அடியன் கூப்பிடுறேன் சாமி, அடியன் வச்சிடுங்க சாமி நீங்க. அடியன் சாமி சமைக்கிற சாமி இருக்கேலா, கேக்குறதா பிரிட்ஜில? பத்மாகாந்த புத ஸ்பிருஹா துரநதி நித்யாபிஷேகோஜ்வலா. என்ன தபசு தான் பண்ணணும், அந்த தபஸுக்கு வேற எதுவும் வேண்டாம். எந்த இடம் எது தபஸ்ன்னா சுத்தாச்சாரம் தான் தபஸு. மானசீகமான ஒரு சுத்தம், யோர்த்தே சுச்சிஹி சசுச்சிஹின்னு சொல்லி பிறரை ஏமாத்தாமல் பணத்துல நாம சுத்தமா இருக்கிறது அது சுத்தி. சரீரத்துல ஒரு சுத்தி சௌச்சம்னு சொல்லி சொல்றது சரீரத்துல சுத்தி. அதே மாதிரி சந்தியாவந்தநாதிகள்லாம் பண்ணி இருந்திருக்கிற ஒரு சுத்தி. இப்படி சுத்தாச்சார தபோவனம் அதுவேதான் தபோவனம், தபோவனை காந்தினஹா அந்த தபோவனத்திலேயே இருக்கிறதாக இருந்திருக்கிறவர்கள். பிரஜான சைலாசிரிதா, இது ஒரு தபோவனம். தபஸ் பண்றதுக்கு ஒரு பர்ணசாலை இருக்கணும், அந்த தபோவனம் ஓணும்னா அது ஆச்சாரமேதான் தபோவனம்னு சொல்லியாச்சு. இதுக்கு ஒரு மலையில தானே அது இருக்கும், எந்த மலையில இருக்கு, எந்த பத்ரிகாசிரமத்துக்கா போறது, எங்க போறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க பிரஜான சைலாசிரிதான்னு கலக்கமில்லாத பகவத் விஷயத்துல ஒரு திருடமான ஒரு எண்ணம். எம்பெருமானே பரதத்துவமாக இருந்திருக்க, அவன் திருவடிகளில் நாமும் அவன் திருவடிகளை அடையிறதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோடு இருந்துருக்கிறதெல்லாம் இருந்துருக்க இதுதான் பிரஜானம். அந்த ஞானமாகிற ஒரு சைலம் மலை, அந்த மலையில இருந்து கொண்டு பத்மாகாந்த பதஸ்பிருஹா புரநதி நித்யாபிஷேகோஜ்வலஹா. பத்மாகாந்தனாக இருந்த ஸ்ரேயபதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்ன இது ரெண்டு தப்போவனம் ஒன்னு ஆட்டுத்து, அது எந்த மலையில இருக்கோ அது ரெண்டும் ஆயிடுத்து, அவ அனுஷ்டானம் பண்ணணுமே, அனுஷ்டானம் பண்றதுக்கு பக்கத்துல ஏதனா ஒரு நதி போகணுமே, அந்த நதி எதுவாக இருக்கும், எங்க வரப்போறது அப்படின்னா, எம்பெருமானுடைய அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடிய அடையணும்ன்ற ஒரு ஆசை இருந்துருக்கு, அதுவே சொர்க்கங்க ஆகாச கங்கையாச்சு, சாதாரணதாக இருக்கக்கூடிய தேவர்களாலே கொண்டாடப்படுகின்ற ஒரு கங்கை. இங்க பூமியில இருக்கிற கங்கை சிவன் முடியினுடைய சம்பந்தம் பட்டு கொச்சித்து அசுத்தமாயிடுத்துன்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். இந்த அசுத்தத்துக்கு சம்பாவனையே இல்லாமல் இப்படி எப்பவுமே பரிசுத்தமாக இருந்திருக்கிற ஒரு ஆகாச கங்கை, அந்த ஆகாச கங்கையினால நித்யாபிஷேகோஜ்வலகான்னு அந்த பெருமாள் திருவடிய அடையணும்ன்ற ஒரு மனசு, அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியை எப்பவுமே அடையணும்ன்ற ஒரு ஆசை இருக்க, அந்த ஆசையாகிற கங்கா ஜலத்தினால எப்பவும் அபிஷேகம். இங்க பாக்கியமா இருக்கிற கங்கா ஜலத்துல அபிஷேகம்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு சமயம்தான் வரும், அதுவும் கதாச்சு சில சமயங்கள்ல இல்லாதையும் போயிடும், அப்படிலாம் இல்லாத எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது. இதனால என்னன்னா அபிஷேகோஜ்வலகன்னு நாம தீர்த்தமாட்டிட்டு வந்தோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு பளபளப்போட ஒரு ஃப்ரெஷ்ஷா நாம இருந்துட்டு இருக்கோம் தீர்த்தமாட்டு வந்தோம்னாக்கா, இவர் அது எந்த ஜலத்துல தீர்த்தமாட்டு வர்றதுன்னா அந்த சொர்க்கங்கன்னு சொல்லிருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை அடையணும்ன்ற ஒரு ஆசையாகிற கங்கையில தீர்த்தமாட்டிட்டு இருக்கிறதுனால அவ எப்பவுமே ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்காளாம், தேஜஸ்தோட இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, அத்யாத்ம ஸ்ருதி சிந்தனேன தபசா நிர்தூத தோஷா புமானு. தப்போவனம் சொல்லியாச்சு, மலை சொல்லியாச்சு, அது அனுஷ்டானத்துக்கு ஏற்ற இடமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு நதிய சொல்லியாச்சு, அந்த ஏற்றதாக இருக்கிற நதியெல்லாம் சொல்லியாச்சு. சரி, இப்ப கடைசியில எந்த விஷயத்த தியானம் பண்றது? அத்யாத்ம ஸ்ருதி சிந்தனேன தபசா, எது தபஸ், என்ன தபஸ் பண்றது? தபஸ்ன்றது மனசளவுல செய்யக்கூடிய ஒரு செயல். எதை நினைக்கிறது அப்படின்னா அத்யாத்ம ஸ்ருதி, ஆத்ம விஷயமான ஸ்ருதி. ஆத்ம எது என்ன? ஸ்ருதி சிந்தனை என்னென்ன? ஆத்மாவை போதிக்கிற ஸ்ருதிகள், அதனுடைய சிந்தனம், சதா ஸ்மரணம், அதனால ஏற்பட அதுதான் தபஸ்ன்னு சொல்ற. இப்போ நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றவை எல்லாமே சாஸ்திரங்களை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். பெருமாள் எப்படி இருக்கேன்னாக்க நம்மளால கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரிய முடியாது, சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அத்யாத்மம், இப்ப நம்மளுடைய ஆத்மா ஜீவாத்மா எப்படி இருக்கு, பரமாத்மா எப்படி இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், எது ஜீவாத்மாவுக்கு ஹிதம், தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களிலையும் ஆத்மா அத்யாத்ம ஸ்ருதி இருக்க, ஆத்ம விஷயத்தை போதிக்கிற ஸ்ருதி தான் பிரமாணமாக இருந்துட்டு இருக்கு. அதையே எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றது இருக்க, அதுதான் தபஸ் அப்படி தியானம் பண்ணவனா என்ன ஆகும்னா நிர்பூத தோஷ, எல்லா தோஷமும் போயிடுமா. இப்படி போயிட்டு கஸ்மை குத்ர கமிஷ்யதி ஸ்திதம் இதம் கஸ்மை ச நிர்தேஷ்யதி. இப்படி வேதாந்தார்த்த விசாரமே ஒரு தபஸ், இப்படி எல்லாம் கணக்கு இருந்துருத்துனாக்கா எல்லா தோஷமும் போன பிற்பாடு அந்த புருஷன் எதுக்காக எங்க போனோம், யாரிடம் இதை சொல்லணும், ஒன்னும் வேண்டாம் அப்படின்னா. அடியனுடைய பிரபிதா மகன் கும்பகோணத்துல எழுந்திருந்த கும்பகோணம்னாக்க கும்பகோணத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வெளியில இருக்கக்கூடிய வலைப்பேட்டைன்ற ஒரு கிராம விசேஷம். அந்த கிராமத்துல ஒரு ஆசிரமம் இருக்கும், அந்த ஆசிரமம் அந்த மூங்கில் புதாரம் ஒரு பெரிய இடம் தான் அது, அதுல மரம் தென்னை மரங்கள் இதோட கூட ஆசிரமங்கள் ரொம்ப ஏகாந்தமான ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல எழுந்துள்ள இருந்தார். அதுக்கு பக்கத்துல கிட்டக்கையே அங்கிருந்து ரொம்ப தூரம் போக வேண்டாம், எதிரையே காவேரி போற இடம் ஸ்நானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருந்துட்டு இருக்கிறது. அங்க அமுதன் சேவைக்கு பெருமாள் எழுந்துள்ள இருக்கார், ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல எழுந்துள்ள இருக்கார். அத்யாத்ம ஸ்ருதி சிந்தனை என்னன்னா அந்த சுவாமி கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பவும் வேதாந்த காலக்ஷேபமே சாச்சிட்டு இருப்பார், வேதாந்த விஷய ஸ்ருதி சிந்தனங்களே பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு அதுதான் தப்போவனும். ஐயா சுவாமி எழுந்துள்ள இருந்தார் நாவல் பாக்கறதுல, ஒண்ணும் இல்ல அங்க தேவாலயம் இருந்துட்டு இருக்கு, பெருமாள் சன்னதி இருந்துட்டு இருக்கு சேவிக்கிறதுக்கு. அருகாமையில குளம் இருந்துட்டு இருக்கு, பெரியவாள்லாம் தீர்த்தாமடினா குளம் இருந்துட்டு இருக்கு. மீதி போது முழுக்க சதா பாசமான நிர்விஷ்டம் எதிசாரவ பவமோ வச்சதாம் ஆவருத்து பெர் யவனம்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய நிலையை யவனங்கள்லாம் அதாவது இள வயதெல்லாம் எப்படி கழித்தோன்றத சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியை தான் அத்தியனம் பண்ணி பிறருக்கு சொல்லி வச்சு சாஸ்திர கிரந்தங்கள்லாம் எழுதி இப்படி தன்னுடைய காலம்லாம் கழிஞ்சதுன்னு சொல்றார். அதே மாதிரி ஐயா சுவாமியும் அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி மாத்திரமில்ல சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளையும் தானும் அத்தியனம் பண்ணி எல்லாருக்கும் எத்தனையோ முறை காலக்ஷேபம் சொல்லி அப்படி தன்னுடைய சதா ஏகாந்தியாக எழுந்தருளி இருந்து அவர்கள்லாம் அந்த இடத்துலயே அவளுக்கு தான் தபஸு, வேற என்ன தபஸ்னா ஒரு புதுசா ஒரு தபஸான ஒண்ணும் இல்லை. ஆகையால அத்தியாத்ம ஸ்ருதி சிந்தனையின தபசா நிர்தோஷகா குமான் அவள்லாம் தான் பரம பவித்திரமான மகான்கள். அவள்லாம் குஸ்மை குத்ர கமிஷ்யதி ஸ்திதமிதம், யாருக்காக எங்க போனோம் என்ன பண்ணணும் ஒன்னும் பண்ணவாளா. கஸ்மைக நிர்தேஷதி யாரதான் கேட்கணும், அவளுக்கு அவள் அவளுடையே இருக்குது, மலையும் இருந்துட்டு இருக்கு, அவளுடைய ஒரு தபோவனம் இருந்துட்டு இருக்கு, ஆச்சாரமான தபோவனம், அவ மொத்த பேரும் பஞ்சகால பராயணாளாக இருந்தா. ஆகையால பிராம்ம முகூர்த்தத்துல எழுந்து சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கோ அப்படி அனுஷ்டானம் பண்ணவா, இவாளுடைய அனுஷ்டானத்தை கொண்டு நாம சாஸ்திரத்தை எழுதலாம், அப்படிப்பட்ட மகான்கள். அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு இப்ப தபஸ் பண்றதுக்கோசரம் எதனா ஒரு இடம் தேடிட்டு போனோம்னா ஒரு இடமும் தேட வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்ல, யாரையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல, எல்லாம் அங்கேயே அவ இருக்கிற இடம் அவளுடைய ஆச்சாரமே தான் தபோவனமாக இருந்துருக்கு, அவளுடைய கலக்கம் இல்லாத ஞானமே தான் மலையாக இருந்துருக்கு, அவளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய எப்பவும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியை அடையணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க அந்த எண்ணமே அவளுக்கு கங்கையாக இருந்துருக்கு, அதுவும் ஆகாச கங்கை, அதுலயே எப்பவும் அபிஷேகத்தோட இருந்துட்டு பிரம்ம தேஜத்தோட அவள்லாம் இருந்துட்டு இருக்கா. அவளுடைய சிந்தனம் அத்தியாத்ம ஸ்ருதி சிந்தனம் அந்த தபஸா அவ அனுஷ்டிச்சுட்டு இருக்கா. இதுக்கு மேல நாம எந்த ஒரு போனோம் என்னத்துக்கு போனோம் ஒன்னும் வாண்டாமே அப்படின்றத சொல்லி முடிகிற. கங்கா சேது சரஸ்வதி ரவிசிதா கோதாவரி நர்மதா துங்கா சோண மருத்ருதா பிரபதி தீர்த்தைதலம் பிரார்த்திதை நித்யாசன்னமசேஷ பாபசபலம் நித்ரேஜச பிராபகம் கிரீஷ்மே சீதமேவ க்ரதம் பஹுகுணம் பிரம்ம பிரவிஷ்டோ முனிஹி. முனிஹி மனநசீல எம்பெருமானையே எப்பவும் தியானம் பண்ணுவதற்கு ஏற்றவர்களாக இருப்பவர்கள் முனிஹி அப்படின்னு சொல்ற. கங்கை சேது சரஸ்வதி யமுனை கோதாவரி நர்மதா நதி துங்கா நதி சோனா நதி இப்படி காவேரி இப்படி எல்லாம் இந்த தீர்த்தங்கள்லாம் போய் இங்க போய் தீசாமல்னா புண்ணியம் வரும், அங்க போய் தீசாமல்னா தீசாமல் புண்ணியம் வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரகாரம் விட்டுட்டு நான் புண்ணியம் வரலன்னு நான் சொல்லல, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். தீர்த்தைஹி அலம் பிரார்த்திதைஹி நித்யாசன்னம் அசேஷ பாபசமனம் நிஸ்ரேயச பிராமகம் கிரீஷ்மே சீதமிவ ஹிருதம் பிரகுணம் பிரம்ம பிரவிஷ்டோ முனிஹினி. இதெல்லாம் கங்கை எங்கேயோ இருந்துட்டு இருக்கு, கோதாவரி எங்கேயோ இருந்துட்டு இருக்கு, சேத்து எங்கேயோ இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நர்மதை எங்கேயோ எல்லாம் இருந்துட்டு இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. நித்யாசன்னம் எப்பவும் சமீபத்துல இருக்கு. சரி இருந்தாலும் கூட அசேஷ பாப சமணம், இப்ப இது கங்கையெல்லாம் போய் தீட்டாமன்னா பாப்பங்கள்லாம் போயிடும். ஆகையில நம்ம ஆத்துல இருந்துட்டு நம்ம போய் குளிச்சுனுமானாக்கா அதுல பாப்பம்லாம் போகுமான்னாக்கா, இல்ல பாப்பெல்லாம் போறதுக்கு இன்னொரு கங்கை இருக்கு நம்ம உள்ளயே ஒண்ணு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. அசேஷ பாப சமணம், சரி பாப்பத்தை போக்கடிக்கிறது மாத்திரம் இல்ல நிஸ்ரேயச பிராபகம், நமக்கு வரக்கூடியதான உத்தமமான ஒரு இடம் இருக்க பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியதாக இடம் ஸ்ரீவைகுண்டம் அத்தை அடைவிப்பதாகவும் இருந்துட்டு இருக்கு. கிரீஷ்மே சீதமிவ ஹிரதம் பகுகுணம் பிரம்ம பிரவிஷ்டோ புனிகி, ஒரு வெய்ய காலத்துல நல்ல குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மடுவுல தீசா மாடினா எப்படியோ அதே மாதிரி பிரம்ம சிந்தனம்ன்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த பிரம்ம சிந்தனம் ஒண்ணு இருந்துருத்துனாக்கா போறோம் எல்லாமே அந்த எம்பெருமானுடைய தியானமே எல்லாமே நமக்கு ஏற்பட்டு போயிடும். ஆகையால இதுதான் முக்கியம். இது கங்கையோ சேதுவோ சரஸ்வதியோ இதுக்கெல்லாம் போனோன்றதெல்லாம் நாம நினைச்சே பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டு எம்பெருமானுடைய திருவடிகளையே நாம சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறதே இதுவே எல்லா கங்கை எல்லா சேத்து இதுவே எல்லாம் ஆயிடுறது, இதுவே நம்மளுடைய பாபத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருக்கு. தத்வயம் சுபாசிரய நிர்தாரணேன தாரணாதி கட்சியாசு விசததமாம் விருத்தி புருஷஸ் விபாவயாமகா. ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எம்பெருமானுடைய திருமேனி இருந்திருக்கு, அதையே நாம தியானம் பண்ணணும். அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சுபாசிரயம்னு பேரு. சுபாசிரயம்னாக்க சுபத்துவம் ஆசிரியத்துவம் ரெண்டும் இருக்கக்கூடியது. அதை பார்த்த மாத்திரத்தினால, தியானம் பண்ண மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்க கூடியதான ஒரு நிலை, அதுதான் சுபாசிரயத்துவன்றது. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் எம்பெருமானுடைய குணங்களையும் நம்ம மனசளவு நாம தியானம் பண்ணிட்டு நாம இருந்தோமானாக்க, அந்த இடமே தான் உத்தமமான ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு ஏற்ற இடம். வேற எதுவும் வெளியில இருந்துருக்கிற இடத்தெல்லாம் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இது நாம இதுக்கு இதனால கடைசியில சுவாமி சாதிக்கிற விஷயம் இருந்தால் என்னன்னாக்க, நாம எந்த இடத்துல இருந்திருந்தாலும் நாம ஆச்சாரத்தோட இருக்கணும், அனுஷ்டானத்தோட இருக்கணும். அந்த ஆச்சாரம்ன்றது இருக்க பாக்கியமானது ஆந்தரிகமானது. வெறும் பத்து வாட்டி தீசா மாடுறது மாத்திரம் இல்ல, மனசளவுலயும் கலக்கம் இல்லாமல் இருக்கணும். பர தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல ஒரு தெளிவோட இருந்திருக்கிறது தான் ஒரு மலை. அந்த மலையில பகவத் சிந்தனத்தை பெருமாளை அடையணும்ன்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கங்கா நதி, ஆகாசகங்கை, அதில் தீர்த்தமாடிண்டு அதனால எப்பவுமே அத்தியாத்ம சிந்தை ஸ்ருதி சிந்தனை வேதங்கள்லாம் என்ன சொல்லிருக்குன்றத அதை சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறது, ஆத்ம விஷயமான சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இதுதான் தபஸு. இந்த தபஸை நாம பண்ணிட்டு இருந்துட்டோமானாக்க இதுதான் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம். இங்க இது நம்மளுடைய சரீரத்துக்கு எந்த இடத்துல இருந்துட்டு இப்படிப்பட்ட தபஸை பண்ண முடியுமோ அதுதான் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம்னு சுவாமி தேசிகன் நிஷ்கர்ஷம் பண்ற. அந்த மாதிரி ரீதியில நாம எங்க இருந்தாலும் பகவத் தியானம் பண்ணலான்றது ஏற்படுறது. அப்போ அதுக்கு அனுகுணமாக நாம நம்ம மனச சரிப்படுத்திக்கணும். வெளி உலகத்தை நம்மளால சரிப்படுத்த முடியாது, நம்ம மனசை நாம சரிப்படுத்திட்டு எம்பெருமான தியானம் பண்ணணும்ன்றது இந்த அங்கத்தினுடைய ஒரு தாத்பரியபூதமான ஒரு கருத்தாக சுவாமி இந்த அங்கத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார். பெயர்பட்ட சுவாமியினுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டு நாம எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எம்பெருமான தியானம் பண்ணும்படியான ஒரு புத்தியும் சுவாமி நமக்கு அவருடைய கட்டாட்சத்தினாலதான் நமக்கு வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.